ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಶ್ರೀ ವಿಷ್ಣುಚಿತ್ತಕುರುನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನಯೋಗದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣಃ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. இன்றைய பாசுரம் 10வது பாசுரம் நோற்றுச்சு வர்க்கம் என்பதாக. நோற்றுச்சு வர்க்கம் புகுகின்றாம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் கோதா பிராட்டி அருளி செய்யும் பெருமாளுடைய திருநாமங்கள் இரண்டு. முதலாவது நாற்றத் துழாய்முடி நாராயணன் என்பதாக, இரண்டாவது புண்ணியன் என்பதாக. இந்த நாராயண சப்தம் இங்கு அடைமொழியோடு நாற்றத் துழாய்முடி நாராயணன் என்பதாக சொல்லப்படுகிறது. திருத்துழாய்க்கு சார்த்திக் கொண்டிருக்கின்ற திருத்துழாயை திருமுடியிலே சார்த்திக் கொண்டிருக்கின்றதான நாராயணன் என்பதாக அர்த்தம். இதற்கு திருத்துழாய்னு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், புஷ்பங்களிலே பல புஷ்பங்கள் இருந்தாலும் எல்லா புஷ்பங்களை காட்டிலும் உயர்ந்ததானது திருத்துழாய். திருத்துழாய்க்கு பரியுஷித தோஷம் இல்லை. அதாவது முதல் நாள் உபயோகித்த திருத்துழாயே மறுநாளும் உபயோகிக்கலாம். அப்படி உயர்ந்ததான திருத்துழாய் உயர்ந்தவனான சர்வோத்கிருஷ்டனான நாராயணனுக்கு சமர்ப்பிக்கப்படணும். திருத்துழாய் நாராயணனுக்கே சமம் என்பது ஸ்ரீமத் பாகவதத்தில் ருக்மிணி பிராட்டியார் நாராயணனை துலாபாரம் செய்தபோது நாராயணனுக்கு சமமாக ஒரே ஒரு திருத்துழாய் ஜலத்தை வைத்து துலாபாரம் செய்ததாக கதை சொல்லப்படுகிறது. நாச்சியார்களும் பலரும் பரகார நாயகியாகவும் பராங்குஷ நாயகி எல்லாரும் இந்த திருத்துழாயை விரும்புகின்றனர். பராங்குஷ நாயகி வாராயின முலையாளிவள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோயுது தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தலையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே என்று மாலை அது இல்லாவிட்டால் ஒரு இதழ் இல்லை திருத்துழாய் செடி அதனுடைய ஒரே ஒரு கொம்பு அதன் அடியில் உள்ள வேர் அதன் மண் ஏதாவது இருந்தாலும் எனக்கு போதும் என்கிறாள். பரகார நாயகியும் மணிவண்ணன் சீரார் திருத்துழாய் மாலை நமக்கருடி என்பதாக சிறிய திருமுறையில் அனுசந்திக்கிறார். சாக்ஷாத் பூமி பிராட்டி கோதை நாச்சியாரே நாச்சியார் திருமொழியில் கோலால் நிறைமை தாயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்னந்துழாய் கொண்டு என் நெறிமன் குழல் மேல் சூட்டீரே என்று பெருமாள் இல்லை என்றாலும் அந்த கிருஷ்ணன் இல்லை என்றாலும் கிருஷ்ணனுக்கு துல்லியமான இந்த திருத்துழாய் கிடைத்தாலும் போதும் என்கிறார்கள். அப்படி திருத்துழாயை தலையில் சார்த்திக் கொண்டிருக்கின்ற நாராயணன் தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மான் பகத் திருத்துழாய் பெருமாளுடைய எல்லா திருமேனி முழுவதும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருத்துழாய் சார்த்திக் கொண்டிருக்கின்ற நாராயணன் நாற்றத்துழாய்முடி நாராயணன். திருத்துழாய் ஒரு தளம் இருந்தாலே போதும், அதுவே மோட்சம் வரை நமக்கு கொண்டு விட்டுடும். பெருமாளுடைய திருத்துழாய் பெருமாள் திருமேனி சம்பந்தப்பட்ட திருத்துழாய் அதுவே நமக்கு மோட்சத்தின் வரை கொண்டு விடும். அதற்கு அவ்வளவு பெருமை. அந்த நாராயண சப்தத்திற்கும் பல அர்த்தங்கள் பல பெருமைகள். நாரணன் முழுவேழகுக்கும் நாதன் வேதமயம் என்றும் என்பெரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் திங்கழல் சேரே என்பதாக எல்லா விதமான சேதனங்களையும் அச்சேதனங்கள் எல்லார்களையும் மேன்மையான அளவில்லாத நல்ல குணங்களையும் சேஷமாக உடையவன் பெருமாள் என்பதாக காண்பிக்கிறார். நாராயண சப்தத்தில் ஸ்ரீபாஷ்ய விஷயம் முழுவதும் அடங்கியிருப்பதாக சுவாமி தேசிகன் மூலமந்திராதிகாரத்திலே காரணத்துவம் அபாத்தியத்துவம் உபாயத்துவம் உபேயதா இது சாரீரகஸ்தாப்பியம் இகதாபி வியவஸ்திதம் என்று தெரிவிக்கின்றார். பரகாலம் இந்த நாராயண சப்தத்திலேயே தன்னுடைய திருமொழியை தொடங்கி அதிலும் அந்த நாராயண சப்தத்தினாலே என்னென்ன திருநாமத்தினாலே என்னென்ன பொருள் நமக்கு கிடைக்கும் என்பதை காண்பிக்கிறார். புலந்தரும் செல்வம் தந்திலும் அடியார் படுதையராயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீள் விசும் வருளும் அருளொடு பெருநிறம் அளிக்கும் வரந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்பதாக அப்படிப்பட்டதான நலந்தரும் சொல் நாராயண சப்தம். இப்படிப்பட்டதான இந்த நாராயண திருநாமத்திற்கு பிரபாவம் அளவிட முடியாதது. அடுத்த திருநாமம் புண்ணியனால் இந்த நாராயண சப்தத்தை சொல்லி நாராயணன் போற்ற பறைதரும் புண்ணியன். புண்ணியன் என்றால் என்ன அர்த்தம்? புண்ணியகா, புண்ணியகா என்ற சம்ஸ்கிருத சப்தம்தான் தமிழில் புண்ணியன் என்பதாக மருவி வந்திருக்கிறது. இந்த இடத்தில் போற்ற பறைதரும் புண்ணியன் என்று சொல்லுவானேன் என்றால் இந்த நாராயண சப்தத்தை சொல்லி அவனை நாம் சரணாகதி அடைந்தால் அவன் நமக்கு கைங்கரியத்தை பறையை தரும் புண்ணியன். புண்ணியன் என்றால் தர்மம், தர்மத்தை உடையவன், அவனே தர்மஸ்வரூபன். புண்ணியானாமபி புண்ணியோசௌ என்பதாக புராணம். ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று எடுத்து காண்பிக்கிறது. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணனே தர்மம், ராமாயணனே, ராமனே தர்மம். இங்கு ராமனை சொல்வானேன் என்றால் அடுத்த பாதத்தில் கும்பகர்ணனுடைய விற்த்தாந்தம் சொல்லியிருக்கிறபடியினாலே ராமனே தர்மம் என்று சொல்லுகிறோம். ராமனுடைய தர்மஸ்தாபனம் மிகவும் பிரசித்தம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கிருஷ்ணன் சொன்னான். ஆனால் ராமன் நடத்தியே காண்பித்தவன். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி திச யாசதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம என்று தர்மானுஷ்டானம் இவனை சரணாகத ரக்ஷணம் என்பது என்னுடைய விரதம், இதை நான் நடத்தி காண்பித்தார். இதை அவசியம் இதை நடத்துவேன் என்று விபீஷண சரணாகதியில் காண்பித்தார். அது மாத்திரமல்ல, ஜாபாலி என்கிற ரிஷி ஒரு காலகட்டத்தில் தர்மத்துக்கு விருத்தமாக பேசிய பொழுது அவரையும் சிருஷ்டித்து வர்ணாசிரம தர்மத்தை ஸ்தாபித்தவன். தானும் பலவிதமான யாகங்களை செய்து தர்மத்தை நிலைநாட்டியவன். அதனாலதான் சுவாமி தேசிகன் திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விற்த்தாந்தா என்பதாக சாதிக்கிறார் மகாவீர வைபவத்தில். அப்படிப்பட்ட ராமன் தர்மாத்மா, நம்முடைய எல்லா விதமான அதர்ம காரியங்களையும் நீக்க வேண்டும் என்பதாகவும் பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்தில். பாராவார பயோ விசோஷண கலா பாரீன காலானல ஜுவாலாஜால விகாரஹாரி விசிக வியாபார கோரக்கிரமஹா என்று சொல்லி உத்தராந்தத்தில் சர்வாவஸ்த சகத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைகவ்ரதி தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதிம் தன்வீச தன்வீதனஹா என்பதார். இங்கேயும் சகத் பிரபன்னஜன சம்ரக்ஷண தீட்சிதன் என்பதாகவே காண்பித்து அது முக்கியமான தர்மம், அந்த தர்மத்தை காண்பித்தவன் ராமபிரானாகையாலே அந்த ராமனே இங்க புண்ணிய சப்தத்தினாலே சொல்லப்படுகிறான். அப்படிப்பட்ட ராமன் நம்முடைய எல்லா விதமான அதர்ம காரியங்களிலிருந்தும் நம்மை தடுக்க வேண்டும், அதர்ம காரியங்களை செய்யாமல் நம்மை தடுக்க வேண்டும். தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதிம் தன்வீச தன்வீதனஹா என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த